శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశ్రుతి యస్యవాకృతి పర్యంతయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన పద్ధతి ఇష్టం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీవత్సిన్నమిశ్రేభ్య నమోక్తిమీమహే యదుక్తయస్త్రయీ కంఠే యాంతి మంగళసూత్రతాం. ఇంకా దినం అతిమానుష స్తోత్రల శ్రీవైకుంఠ స్తోత్రల 95వ శ్లోకం అతనుడే అర్థత్తె పార్టీ అరికింటాం. లభ్యేషు దుర్లభతరేష్వపి వాంఛితేషు జాతా సహస్ర గుణతః ప్రతిలంభనేపి విఘ్నైర్హతేష్వపి చ తేషు సమూలఘాతం వర్ధిష్ణురేవ నతు శామ్యతి హంత తృష్ణాః. ఇదికి మిన్న ఇంద్రియంగళ బుద్ధి సొల్లి సొన్న ఇంద్రియాణి హయానాహుహున్ను సొల్లి இந்திரியங்கள்லாம் குதிரை மாதிரி இருக்கு. இந்த ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமே வச்சான்னு சொல்ற முறையில இந்த சரீரமாகிற ஒரு தேர், இது உள்ள ஜீவாத்மா இருந்துருக்கு. இந்த தேரை இந்திரியங்களாகிற குதிரை இழுத்துண்டு போறது, அதுக்கு இது சாரதி புத்தின் சாரதியம் வித்தின்னா சொல்லி சொன்ன. துஷ்டாஸ்வா இவ சாரதேன்னு இந்த துஷ்டாஸ்வம் சதஸ்வம்னு ரெண்டு விதமா சொல்லி சொல்ற. துஷ்டாஸ்வம்ன்றது கெட்ட குதிரை, முரடு பிடிக்கிற குதிரைகள்னு அர்த்தம். சதஸ்வன்றது அந்த கோலை ஓங்கின மாத்திரத்தினாலேயே போறோம், அது பாட்டுக்கு எப்படி போகணுமோ அந்த வழியில போறதுன்றது. நம்ம இந்திரியங்கள்லாம் துஷ்டாஸ்வம் மாதிரி இருந்துருக்கு, நம்ம கட்டுக்கு அடங்காத குதிரைகள் மாதிரி இருந்துருக்குன்றதெல்லாம் சொல்லி சொன்ன. அதுக்கப்புறமா வித்யாமதம், நல்ல உயர்குடி பிறப்புனால வர மதம், செல்வத்தினால வரக்கூடிய மதம், இவையெல்லாம் வந்து நம்மளை நாசம் பண்ணிடுறதுன்னு சொல்லி சொன்ன. இப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய மற்றொரு இயல்பு, அத பத்தி சொல்லி சொல்ற. லப்யேஷு துர்லபதரேஷ்வபி வஞ்சிதேஷு ஜாதாஹ சஹஸ்ர குணதஹ ப்ரதிலம்பனேபி. நாம சில வஸ்துக்களை விரும்புறோம். இந்த வஸ்துக்களை விரும்புறதுன்றது நம்ம எல்லாருக்குமே சகஜம். இது வேணும் அது வேணும்னு ஆசைப்படுறதுன்றது ரொம்ப ரொம்ப சகஜம். சில சில வஸ்துக்கள்லாம் சுலபமாக கிடைக்கக்கூடிய வஸ்துக்களாக இருக்கின்றன. அந்த வஸ்துக்கள்ல நம்ம விரும்பி அதை நாம அந்த வஸ்துக்களை சேகரிக்கிறோம். சில சில வஸ்துக்கள்லாம் அடைய முடியாததாக இருக்கின்றன, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாலும் கூட நம்மளால அந்த வஸ்துக்களை அடைய முடியுமான்றது தெரியாது, அவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதாக இருந்துருக்கு. அப்படி இருந்தாலும் கூட ரெண்டு விஷயங்கள்லயும் நம்மளுடைய ஆசைன்றது போறதில்லை. லப்யேஷு துர்லபுதரேஷ்வபி வாஞ்சிதேஷு. இப்ப லப்யம் நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறதுன்னு பார்ப்போமே. லோகத்துல சில பேருக்கு சில சில காய்கறிகள் ரொம்ப பிடித்தமானதாக இருந்துருக்கும். அந்த மாதிரி வரைக்கும் நமக்கு ரொம்ப பிடிச்ச வஸ்து, ஒரு புடலங்காய் பிடிக்கும், கத்திரிக்காய் பிடிக்கும்னு ஏதோ ஒரு காய் பிடிக்கிறதா இருக்குன்னு வச்சுப்போமே. அந்த வஸ்து கிடைச்சிடுத்து, கிடைச்சிட்டா போறோம்னு சொல்ல போறோம்னு அந்த வஸ்துவை இல்ல, நாளைக்கும் அது வேணும், நாளைக்கும் வேணும், அன்னைக்கு வேணும், இன்னைக்கு வேணும்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அதுவே வேணும்னு சொல்லி ஆசைப்படுறவர்களாக நம்ம இருந்துருக்கோம். அதே மாதிரி நமக்கு ரொம்ப பிடிக்கிற வஸ்து, ரொம்ப பிடிச்ச வஸ்து தான், ஆனா அது நம்மளால அடைய முடியாததாக இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்கு. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது போல என்பதாக சொல்லுகின்ற, ஒத்தனால நடக்கவே முடியல, அவன் காலே இல்ல. அவன் இந்த கொம்புத்தேன்றது என்னன்னா, சில சில மரங்கள்ல உச்சியில தேன் கோடு கட்டிருக்கும், அந்த தேன் எல்லாம் ரொம்ப ரொம்ப ருச்சியா இருக்குமா தேன்ல கூட. இப்பெல்லாம் கிருத்திரிமமா தேன் வருது, கிருத்திரிமன்னா ஆத்திலேயே பட்டு பூச்சி வளர்க்கிறா தேன் வருது அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அந்த மாதிரி தேனை காட்டிலும் சுவாபாவிகமாக காட்டுல இருக்கக்கூடியது இந்த பாக்கு மரம்ன்றது. பார்த்திருப்பீங்களோ நம்ம தெரியல நீங்கெல்லாம், அந்த பாக்குன்றது நீளமா ரொம்ப ஒசரமா போகும். அது அந்த ஒசரமா போய் கொடியில தான் இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி சில மரங்கள் மேல அதுல ஏறி பாக்கு பிடிக்கிறதே பார்த்தோம்னா அப்படியே ஆடும். அந்த சிங்கேரி பக்கம்லாம் நிறைய பாக்கு மரம் எல்லாம் இருக்கும், அது ஆடும். அது மேல போய் எப்படி பொறிக்கிறதுன்றதே எனக்கே ஆச்சரியமா இருக்கும். அந்த மாதிரி இந்த கொம்பு தேன்றது அந்த பாக்கு மரம் மாதிரி ரொம்ப உயரமா இருக்கிற மரங்கள்ல தேனி கூடு கட்டி அதுல இருக்கக்கூடிய தேன், அது முடவனா இருக்கவனால சாத்தியமே இல்ல. பக்கத்துல இருக்கிறதையே அவனால பொறிக்க முடியாது. இதுல எங்கிருந்து அவனால பொறிச்சு அவன் எப்படி இது பண்ணுவான்? ஆசை இருக்கும். முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படுவது போல என்ன சொல்லுவா, நமக்கு சிரமசாத்தியமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லயும் கூட நமக்கு ஆசை இருந்திருக்குன்னு அர்த்தம் வந்து. இப்போ நம்மளுடைய ஆசைன்றது இருக்க, இது சுலபமான விஷயம்தான், இதுக்காக பெருசா ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு நினைச்சாக்கா அதுக்காக ஆசைப்படாத இருக்க போறதில்லை. அதே மாதிரி நம்மளால சர்வதா இயலாத ஒரு செயல், அதுக்காக நாம ஆசைப்பட வேண்டாம் என்று சொன்னாலும் அதுக்காகவும் ஆசைப்படாத இருக்க போறதில்லை. எதுக்கு இருந்தாலும் ஆசைப்பட்டாம பட்டுன்னு தான் இருக்கோம். நம்ம ஆசைன்றது குறைய போறதில்லை. காளிதாசன் சொல்றான், மிக உயரமாக இருக்கக்கூடிய ஒரு மரம், அந்த மரத்துல ரொம்ப உச்சாணி கலையில பழங்கள்லாம் இருந்துட்டு இருக்கணவான். அந்த பழத்தை பார்த்த உடனே ஒரு குள்ளமா இருக்கான் டுவார்ஃப், அவனும் தான் ஆசைப்படுறான் இந்த பழத்தை சாப்பிடணும்னு ஆசைப்படுறான். பிராம்சலப்தே பலவலப்தே உத்தாகுரி வாமனஹான்னு எவ்வளவுதான் எகிரி எகிரி குதிச்சானாலும் கூட அவனால அந்த பழத்தை அடைய முடியாது. அதுக்காக அதுல ஆசையை விட்டுறானான், அவன் ஆசையை விடல. யாரா போவானா, யாரா நமக்கு பறிச்சு கொடுப்பானான்னு பிராம்சம் பலார்த்தம் அபியாச்சத்தை யோகி சிந்தியான்னு சுவாமி தேசிகன் சரணாகதி தீபிக்கையில சொல்ற. அந்த மாதிரி யாரானா நமக்கு உபகாரம் பண்ண மாட்டானா, நம்ம அடைய மாட்டோமான்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்துட்டு இருக்கு. சுலபமா அடையக்கூடிய விஷயங்கள்ல போருன்ற திருப்தி வரல. இதுதான் லோகத்துல இருக்கவாளுடைய நிலைப்பாடு. இது அர்த்த விஷயத்திலயும் சரி, மீதி காமங்கள்லயும் சரி, எல்லாத்துலயுமே இதுதான். நமக்கு பணம் வேணும்னு ஆசைப்படுறோம், இது பெருமாளுடைய அனுகிரகத்தினால நம்ம கர்மாவனால நமக்கு பணம் வந்துடுறது. பணம் வந்துட்டா மாத்திரம் அது போறன்ற ஒரு பரியாப்தி இல்லை, இது போறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இல்லை. மேல மேல சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்ன்ற எண்ணம் தான் இருந்துட்டு இருக்கு. இந்த பணம் என்ன நம்மளோட வரப்போறதா? வராது, கண்டிப்பா வராது. இப்ப யாருக்குதான் என்ன பிரயோஜனமா இருக்க போறது? ஒருத்தருக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு வஸ்துவாச்ச இது என்னத்துக்கு? இத பாஸ்புக்ல என்ட்ரி பார்த்துட்டு அதுல இவ்வளவு லட்சம் லட்சமா இருக்குன்னு சொல்லி பார்த்ததுனால ஒரு சந்தோஷம் வந்துட போறதுன்னா, இப்படின்னு நாம்ப சொல்லச்சே உபன்யாசம் பண்ணச்சே நமக்கு இருக்கும், இப்படி சொல்லச்சே பிரத்தியா இருக்கு சொல்லச்சே, நமக்குன்னு வரைச்ச இத பார்த்தா ஒரு சந்தோஷம் தான் நமக்கு இருக்கு. இது செலவழிக்காத மேல மேல டெபாசிட் ஆயிண்டே வந்திருந்தாக்கா அது நமக்கு சந்தோஷம் இருக்குதான் இருக்கு. இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆழ்வான் எல்லாத்தையும் பிராக்டிக்கலா பேசுறே, இது தனக்குன்ற விஷயத்த சொல்லல. லப்யேஷு துர்லபதரேஷு அபி வாஞ்சிதேஷு, அவரவர்களுக்கு விருப்பம்ன்றது ஒன்னு இருக்கு. அந்த விருப்பம்ல வரச்சே லப்யேஷு கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, துர்லபதரேஷு அபி நம்மளால அடைய முடியாததாக இருந்தாலும், ஜாதா சஹசிர குணத்தா பிரதிலம்பமானே பி அப்படின்னா, நம்மளுடைய ஆசை இருக்க இது ஆயிரம் மடங்கு அதிகமாகதான். ஆகையால அது கிடைக்க செய்யும் அந்த மாதிரிதான். பிரதிலம்பனே பி அவ கிடைச்ச போதும் கிடைக்காது போயிட்டாலும் எல்லா சமயத்திலும் எல்லா சமயத்திலயுமே இது ஆயிரம் மடங்கு நமக்கு ஆசைன்றது அதிகமா என்றே வருதான். திருமங்க அழ்வார் சாதிக்கிற காவியை வென்ற கண்ணார் கலவியே கருதினாலும் பாவியே நாக எண்ணி அதனுள்ளே பழுத்தொழிந்தேன் தூவிசேரன்னம் மன்னும் சூழ்புனல் குடந்தயானை பாவியேன் பாவியாது பாவியே நாயினேனே. பாவியேன் பாவின்றது இந்த இடத்துல கர்மாவசூல சொல்றது. ஆகையால பிராச்சீனமான கர்மாக்கள் பாபங்கள்லாம் நிறைந்தவனாக இருந்திருக்கிற நான் காவியை வென்ற கண்ணாக, இங்க குவளை பூன்றது கருணைதல் புஷ்பம். அந்த கருணைதல் புஷ்பத்துக்கு காவியை வென்ற கண்ணார், அந்த கருணைதல் புஷ்பத்தையும் தோற்கடிக்கக்கூடியதாக இருக்கிற கண்ணை உடைய அப்படிப்பட்ட அழகிகள்னு அர்த்தம் அதுக்கு. அந்த மாதர்கள் கலவியே கருதி இப்படிப்பட்ட ஸ்திரீகளோட சேரணும்ன்ற ஒரு எண்ணத்தோட நாளும் பாவியே நாக எண்ணி அதனுள்ளே பழித்தொழிந்தேன். இதுதான் பரமசுகம்னு நினைச்சு நான் இத்தனை நாள் வரைக்கும் பிரமிச்சுண்டு அந்த செயல அதனுள்ளே பழுத்து ஒழிந்தேன். அந்த சுகத்திலேயே ஈடுபட்டு இப்ப விருத்தனாக ஆயிட்டேன், வயசானவன் ஆனா கூட தலையெல்லாம் நரைச்சு போயிடுத்து தலையெல்லாம் வழுக்க விழுந்துடுத்து, அப்படி இருந்தாலும் கூட அந்த சுகத்தை பெண்டிரான சுகத்தை ஒரு பெரிய சுகமாக நான் நினைச்சுட்டு இருந்தேன். நானு பாவியே இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்றதுனால நான் மேல மேல பாபம் பண்றவனாக ஆயிட்டேன். தூவிசேரன்னம் மன்னும் சோழ்வோனல் குடந்த யானை பாவியாது. ஆச்சரியமாக அந்த அமுதன் எழுந்திரல் இருந்திருக்க, ஒரு மென்மையான சிறகுகளோடு இருந்திருக்கிற அன்ன பட்சிகள், அது எங்க பார்த்தாலும் காவேரி கரையில பட்சிகள்லாம் நிறைய இருந்துருக்குமா அன்ன பட்சிகள்லாம், அதோட கூட சேர்ந்து இருக்கக்கூடிய இடமான சோழ்போனல் அந்த காவேரி ஜலம் எல்லா பக்கத்திலையும் சூழ்ந்திருக்கிறது. அங்க எழுந்திரல் இருக்கிற எம்பெருமான் அந்த திருக்குடந்த எம்பெருமான் ஆறாவது முதனை பாவியாது, இங்க பாவியாது அவனை நினைக்காமல் பாவியே நாயினேன் இப்படி சொல்ற. இது உபலக்ஷணம்னு சொல்லுவா சாஸ்திரத்துல சொல்லச்சு. ஏதாவது இது ஒரு அடையாளம் அவ்வளவுதான், இதுவே முக்கியமானது விஷயம் இல்ல. ஒரு வீடு உபலக்ஷணம் சொல்றான், இந்த தெருவில் ஒரு தேவதத்தனுடைய வீடு எங்க இருக்குன்னு கேட்டோம்னாக்கா, அந்த தெருவில் எல்லா வீடும் மூணு மாடி கட்டடம், அந்த தேவதத்தனுடைய வீடு மாத்திரம் ரெண்டு மாடி கட்டடம். ஆகையால இந்த தேவதத்தனுடைய வீடுக்கு ஒரு அடையாளம் இது, இந்த ரெண்டு மாடி கட்டடம் சொல்றது ஒரு அடையாளம் அவ்வளவுதான், மீதி எத்தனையோ இருக்கலாம் அதுல. அந்த மாதிரி இங்க பெண்டிரால் சுவைக்க அதாவது வரக்கூடிய அனுபவம்ன்றது இது ஒரு திருஷ்டாந்தத்துக்காக சொல்ற வார்த்தை. இதே மாதிரி சில பேருக்கு நிறைய நலம் நீச்சலும் நிறைய இருக்கணும்னு ஆசை இருக்கலாம், சில பேருக்கு பணத்துல ஆசையா இருக்கலாம், பொருள்ல ஆசை இருக்கலாம், ரத்னங்கள்ல ஆசை இருக்கலாம், இது எல்லாமே இருக்கும். ஆனா இது எல்லாமே ஒரு தவறான விஷயம்தான். அந்த ஆசையில தான் மேல மேல விருத்தி ஆகிண்டே போறது. அது நமக்கு கிடைச்சாலும் சரி போறோம், இது கிடைச்சுட்டே அப்படின்ற ஒரு திருப்தி இல்லை. கிடைக்காத விஷயத்திலயும் கூட அதுலயும் ஒரு சரி வாண்டாண்டா இது நமக்கு கிடைக்காது, அது வாணான்னு விடுறதும் இல்லை. இதுதான் லோகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருடைய எண்ணம். சில சில வஸ்துக்கள் நமக்கு கிடைக்காததா இருக்கு, சில வஸ்துக்கள் நமக்கு சுலபமா கிடைக்கிறது. கிடைக்காத வஸ்துக்கள்ல நம்மளுடைய முயற்சின்றது இருக்கு. அந்த முயற்சிக்கெல்லாம் பெரிய தடங்கள் வருது. விக்னைஹி ஹதேஷ்வபி, எவ்வளோ தடங்கினாலும் தடங்கள் வந்தாலும், ஆனா இல்ல இல்ல இதுதான் தடங்கள் வருது, இது வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டுருக்கலாம். ஆனா விட்டுட்டு போக மாட்டேன்றோம். இது வித்யா விஷயத்துல வரைச்சே எதனா தடங்கள் எங்கன்னா ஒருத்தன் ஒரு இதுல ஃபெயில் ஆயிட்டான்னா சரி இனிமே இந்த வாசிப்பே வாண்டாம் வேற பண்ணட்டோன்ற மாதிரி எல்லாம் சொல்லுவா. ஆனா வித்யா விஷயத்துல எவ்வளவு தடங்கள் வந்தாலும் அந்த தடங்களையும் மீறிண்டு நாம ஜெயிக்கிறதுக்கு பார்க்கணும். அர்த்த விஷயங்கள்லாம் வரைச்சே நாம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் கூட பெருமாளுடைய சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு, அந்த சங்கல்பத்தை மீறி நமக்கு எதுவும் கிடைக்க போறது இல்ல. எனக்கு ஊருக்கு ஊர் வீடு இருக்கணும்னு ஆசையா இருக்கு, அதுக்காக வீடு கிடைக்குமா? இல்ல, அப்படியே கிடைச்சாதான் அதை அனுபவிக்க முடியுமா? நான் என்ன சௌபரியா 60 சரீரத்தை எடுத்துட்டு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு? எங்கயோ ஒரு இடத்துல தானே நான் இருக்க போறேன். நான் அந்த இடத்துல எனக்கு தேவையானது இருந்தா போருமோல்லையோ, அந்த எண்ணம் நமக்கு வருதா? வரல. ஏன் வரலன்னு கேட்டா நம்மளுடைய பாபம்தான் அந்த மாதிரி எண்ணம் நமக்கு வராது இருந்துட்டு இருக்கு. எங்க போனாலும் நமக்கு ஒரு இடம் இதை பார்த்த உடனே, இது ஒரு பார்த்தா ரொம்ப இந்த இடம் ரொம்ப ஏகாந்தமா இருக்கு, இங்க ஒரு பிளாட் கிடைக்குமா பாருங்கோ, இங்க ஒரு வீடு கிடைக்குமா பாருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்றான். இது என்னத்துக்கு? நாம ஏற்கனவே இங்க ஒரு சௌக்கியமா இருக்கிறோம், ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கோம், அதை விட்டு நிச்சயம் இங்க வரப்போறது இல்ல. இருந்தாலும் விக்னைர் ஹதேஷ்வபி, அப்படியே நாம இங்க வரணும்னு நினைச்சா கூட அதுக்கு எத்தனையோ தடங்கல்கள், 1000 தடங்கள். இவ்வளவு தடங்கள் வருது, இது வாண்டாம் அப்படின்னு நாம விடுறோமான்னா நாம விடுறதில்லை. அது வேணும் வேணும் தான் ஆசைப்படுறோம். அது தேஷு சமூலகாத்தம் வர்திஷ்ணு ஏவ, அது இந்த விடை, அதாவது தடங்கல்களால சர்வாத்மனா நம்மளால முடியாதுன்னு நினைச்சு வேரோட போனா கூட அந்த எண்ணம் எங்கேந்தோ சிலதெல்லாம் துளுத்துடும். இப்பெல்லாம் பார்த்தோம்னா இந்த கிராமங்கள்லாம் ஒவ்வொரு சமயத்துல ஒவ்வொரு கொடிகள் மரங்கள்லாம் வருது. ஒரு காலத்தெல்லாம் அந்த வேலிக்காத்தா மரம்னு வரும், எங்க பார்த்தாலும் அந்த முள்ளு மரமாவே இருந்துட்டு இருக்கும். இப்ப என்ன பண்ணிட்டா, அது வேரோட அழிக்கணும், அது வந்து சுற்றுச்சூழலுக்கு அது ரொம்ப அனர்த்தத்தை விளைவிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் அந்த வேலிக்காத்த மரத்தெல்லாம் எடுத்துடுற. இப்ப அது போக இப்போ எங்க பார்த்தாலும் ஒரு கொடி, அந்த கொடி எவ்வளவு உசரமா மரம் இருந்தா கூட அந்த மரத்தையே மூடிண்டுறது, அந்த மரத்தை மூடிண்டுறதுன்னு சொல்லிட்டு சாதாரணமா இந்த கொடிகள்லாம் இருந்ததுன்னா வேர்ல அறுத்துட்டோம்னாக்க கொடி மொத்தம் வாடி போயிடும். ஆனா இந்த கொடியில என்ன சுவாரஸ்யம்னா, வேற அறுத்தா கூட ஆழம் விழுது விழுது வந்து ஆழம் அதுக்கு ஆழ மரத்தை ஸ்ட்ராங்கா ஆயிண்டு மேல மேல சாகோப்பு சாகமா வளர வைக்கும். அந்த மாதிரி இதுவே விழுது விட்டுண்டு இன்னொரு கொடியா கிளம்பிடுறது. இந்த மாதிரிதான் நம்மளுடைய எண்ணங்களும் இருக்கான். இந்த காட்டு கொடி மாதிரிதான் விக்னேஷ்வபிச்சதேஷு சமூலகாத்தம், அந்த கொடியினுடைய வேரையே அறுத்துட்டோமானா கூட வர்திஷ்ணுரேவ நது சாம்யதிஹந்த த்ருஷ்ணாஹ, வர்திஷ்ணுரேவ மேல மேல வளர்றது, எங்கேயானா ஒரு இடத்துல போறோம், ஏதோ ஒரு வஸ்துவை வாங்குறோம், அந்த வஸ்துவை வாங்கச்சு அது நன்னா இல்லாத இருக்கோ, இல்ல அதுல எத்தனையோ அனர்த்தங்கள் வருதோ, இது எல்லாத்தையும் பாக்குறோம், பெருசா சூடு போட்டுக்கிறோம். சரி என்னத்துக்குடா இந்த காரியம், இனிமே வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது போக, மறுபடியும் இன்னொரு இடத்துல இன்னொன்னு வந்ததுன்னாக்க, இத்தனை நாள் பட்ட கஷ்டத்தெல்லாம் நினைக்காத மறுபடியும் அதே வஸ்துவை தான் வேணும்னு ஆசைப்படுறேன். இப்ப வேணா அது கஷ்டம் இல்லாத இருக்கேன், இப்பவும் அந்த கஷ்டம் இருக்குதான் இருந்துட்டு இருக்கு, ஆனாலும் நம்ம புத்தி அந்த வஸ்துவே தான் வேணும்னு ஆசைப்படுறது. இந்த மாதிரிதான் லோகத்துல நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமும் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற திருமாலையில ஆழ்வார் சொல்லி செய்கிறார். சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம் மகதரார் கயற்கனென்னும் வலையுள் பட்டழுந்து வேனை போதரே என்று சொல்லி புந்தியில் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கம் அன்றே. சூதனாய் அப்படின்னு சொல்லச்சு, இந்த சூது சூதுன்றது என்னன்னா பசுதோஹரத்துன்னு அர்த்தம். அவன் பார்த்துட்டே இருக்கச்சேயே அவனுடைய வஸ்துவ நம்மளுடைய வஸ்துவா ஆக்கிக்கிறது இருக்க, அதுதான் சூது. பார்த்துட்டே இருக்கச்சே பண்றது. இது கல்வன்றது என்னன்னா பிறருடைய பொருளை தம்முடைய பொருளாக ஆக்கிறது. அதாவது பிறருக்கு தெரிஞ்சோ தெரியாதலோ தெரியாமலேயோ பிறருக்கு விருப்பம் இல்லாமல், இப்ப அவனை கொடுத்துட்டான்னா அது தானமா போயிடும். ஸ்வசத்துவ நிவர்த்தி பூர்வக பரஸ்வத்வாபாதானம்ன்றது தன்னுடைய சொத்து, இது இனிமே இது என்னுடையது இல்ல, இது இந்த உன்னுடையதுன்னு கொடுத்துட்டவானா அது தானமா போயிடும். அவன் பார்த்துட்டே இருக்கச்சேயோ அவன் பார்க்காத இருக்கச்சேயோ அவன் விரும்பல, அவன் நமக்கு கொடுக்கறதுக்கு விரும்பல, விரும்பாத வஸ்துவ நம்மளுடையதாக ஆக்கிக்கிறது இருக்க, இது கல்வன்ற ஒரு தன்மை. இப்ப இந்த திருடுல வாசி இருக்கு. திருடுல இங்கேருந்து அந்த காலத்துல தான் கொம்பு திருடுவான். இந்த மாடு ஓட்டுறதுக்கு கொம்பு இருக்கும், அந்த கொம்பு நன்னா ஒத்த வந்து நன்னா பழ பழப்பழான்னு சீவி நன்னா வச்சுட்டு இருப்பான், அத்த திருடின்றுவான். அந்த கொம்பு திருடுறது, கயறு திருடுறது, இதெல்லாம் அந்த காலத்துல ஒரு இருந்தது. இப்ப எல்லாம் சின்ன திருடெல்லாம் கிடையாது, திருடெல்லாம் பெரிய பெரிய திருடு தான். கிராமத்துல போனா கூட அந்த காலத்துல கொஞ்ச நாள் சொக்கா யாரானா வச்சுட்டு போயிட்டோமானாக்கா, வேட்டி வச்சுட்டு போயிட்டோமானாக்கா அது திருடி போயிடுங்கள். ஆனா இப்ப எல்லாம் அந்த மாதிரி திருடெல்லாம் கிடையவே கிடையாது, எல்லாமே திருடு. இந்த கயர் திருடுறதும் மோதிரம் திருடுறதும் ஒன்னா, கயர் திருடுறதும் சங்கிலி திருடுறது கழுத்துல போட்டு இருக்கிற சங்கிலி திருடுறதும் ஒன்னான்னா, இதுல வித்தியாசம் இருக்குதான் இருக்கு. ஆனா ரெண்டும் திருடுதான், ஆனா இதுக்கு வரக்கூடிய பாபங்கள்ல வித்தியாசம் இருக்குதான் இருக்கு. இந்த சொர்ணஸ்தேயம் சுராபானம்னு இந்த சொர்ணஸ்தானம்ன்ற தோஷமும் ரொம்ப அதிகமா தான் இருந்துட்டு இருக்கு. ஆகையால சாதாரணமான ஒரு திரவியத்தை அபகரிக்கிறதுக்கும் ஒரு வசிஷ்டர் மாதிரி மகர்ஷிகள் அவளுடைய அனுஷ்டானத்துக்கு வச்சுருக்கிற திரவியத்தை திருடி வரத்துக்கும் வித்தியாசம் இருந்திருக்கு இல்லையா, அந்த மாதிரி வித்தியாசம்ன்றது நெடுவாசி இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் கூட நம்ம புத்தி என்ன பண்றது அப்படின்னா, ஒருத்தனுக்கு திருடுறதுன்ற ஒரு எண்ணம் வந்துருத்தோம்னாக்க அந்த சின்னது பெருசுன்றதே பாக்குறது கிடையாது, எதுவானா ஒன்னு எடுத்துட்டே போறது. யாராத்துக்கா போனமானாக்கா சரி, அங்கங்கேனா ஒரு பேப்பர் வெயிட் நல்லா பழப்பழான்னு வச்சிருந்தா கூட சரி, அதை தூக்கிட்டு வந்துடுறது. இது என்னத்துக்கடா திருடுறதுன்னா அவன் புத்தி அப்படிதான் போறது. அந்த மாதிரி ஒரு வஸ்துல ஒரு காரியத்துல செய்யக்கூடாத செயல்ல நமக்கு செய்யணும்ன்ற ஒரு எண்ணம் வந்துடுத்துனாக்க அது எந்த க்ஷணத்திலையும் அது போறதே இல்லை. இதுல சில சமயத்துல திருட மாட்டிக்கணும், இந்த வாட்டி மாட்டின்ட்டானே இனிமே நாம திருடக்கூடாதுன்னு நினைக்கலாமோ இல்லையோ, நினைக்கல. இன்னொரு வாட்டி இந்த வாட்டி மாட்டிக்காத எப்படி திருடுறதுன்றத தான் அவன் பாக்குறானே தவிர அந்த திருடுறதுன்றது போறதே இல்லை. இப்ப இங்க திருடல் திருடு என்றதெல்லாம் எத்த சொல்றதுன்னா, எம்பெருமானுடைய வஸ்துவ அவன் பார்த்துட்டே இருக்கச்சேயே நம்மளுடைய வஸ்துவா நினைக்கிறது இருக்க, இதுதான் திருடு, இதுதான் ஆத்மாபகாரம் என்பதாக சொல்லி சொல்றது. இந்த ஆத்மாபகாரம்ன்றது இருக்க, இது ஒரு பெரிய திருடு. இந்த திருடு தான் நாம எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். பெருமாள் பார்த்துட்டே இருக்கச்சே நாம பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆத்மாபகார திருடுன்றது, இப்ப நான் தான், அதாவது அகங்காரம் மமக்காரங்கள், நாம தான் எல்லாம் பண்றோம்னு நினைக்கிறது, நாம சுதந்திரம்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் பெருமாளுடைய வஸ்துவை நம்மளுடையதா நினைக்கிறது, இதெல்லாம் தான் ஆத்மாபகாரம்ன்றது. இது வேதாந்த காலக்ஷேபம் கேட்கிறோம், உபன்யாசம் கேட்கிறோம். இந்த ஆத்மா எம்பெருமானுடையது, நம்மளுடையது இல்ல. ஆகையால நாம எப்பவுமே பெருமாள் என்ன நமக்கு சங்கல்பிக்கிறாரோ அந்த சங்கல்பிக்கிற வஸ்துவை கொண்டு நாம சந்தோஷப்படணும் என்றெல்லாம் நாம உபன்யாசம் பண்றோம், காலக்ஷேபத்துல கேட்கிறோம். கேட்ட பிற்பாடு அதோட நின்றுறோமா? நாம மறுபடியும் அந்த ஆத்மாவை பத்தி நினைக்கிறது இல்லையா? நம்மளுடைய இதுன்னு நினைக்காத ஈஸ்வர சங்கல்பம் என்ன கிடைக்கிறதோ கிடைக்கட்டும்னு வாய்மூண்டு இருக்குமா? இது ஈஸ்வரனுடைய வஸ்து, அவன் எப்படி ரட்சிக்கிறானோ நம்மள ரட்சிக்கிட்டோம்னு நம்ம வாய்மூண்டு இருக்குமா? இல்ல. நாம அப்பப்ப நமக்கு என்ன வந்துடுறது, ஏற்கனவே இருந்ததை காட்டிலும் ஆத்மாபிமானம்ன்றது ரொம்ப அதிகமா பல மடங்கு விருத்தி அடைகிறது. இன்னொரு சமயத்துல போனோம்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்மளுடைய பாபந்தம், அதுல ஒன்னும் சந்தேகமே இல்லை. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நமக்கு விபரீத விஷயங்கள்ல, நமக்கு கிடைக்கக்கூட சுலபமா கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லயும் சரி, கஷ்டப்பட்டு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லயும் சரி, நமக்கு சர்வாத்மனா கிடைக்கவே கிடைக்காது, இதுக்கு சான்ஸே இல்லைன்னு சொல்லி சொல்ற விஷயங்கள்லயும் கூட நம்மளுடைய ஆசைன்றது 1000 மடங்கு அதிகமாகதான், பல மடங்கு அதிகமாறுது. இப்படி பல மடங்கு அதிகமாறதுனால கடைசியில என்ன ஆறுது, விபரீதத்துல தான் புத்தி போறதே தவிர நல்லதுல புத்தி போக மாட்டேன்றது. இது லோகத்துல இருக்கவாளுடைய ஒரு இயல்பு. நாம எப்படி நடந்துக்கணும் என்று பார்த்தோம்னா, இதை சொல்றதுனால நாமளும் ஆசைப்படலாம். எதுக்கு ஆசைப்படணும்? ஞானத்துக்கு ஆசைப்படலாம், வேதாந்த ஞானத்துக்கு ஆசைப்படலாம், பக்திக்கு ஆசைப்படலாம், வைராக்கியத்துக்கு ஆசைப்படலாம். இந்த ஞான பக்தி வைராக்கியம் தவிர மீது எதுக்கும் ஆசைப்படக்கூடாது. அப்படி ஆசை, இப்ப நாம என்ன பண்றோம்னா, ஞானத்துல வரச்சே பகவத் வேதாந்த ஞானம் வரச்சே ஒரு லெவலுக்கு மேல சொன்னா எனக்கு புரியல சுவாமி, போறோம் இதோட நான் நிறுத்திக்கிறேன் காலக்ஷேபத்தைன்னு சொல்லி சொல்ற. இது பக்தியில வரச்சே ஏதோ பெருமாளுடைய பகவன் நாம சொல்றதோ சோதர பாடம் சொல்றதோ இது என்ன போறோம் சுவாமி, இதுக்கு மேல எல்லாம் என்னால முடியல போறோம் அப்படின்னு சொல்லி அதுல எல்லாம் ஒரு புத்தி அலம்புத்தி போருன்றது ஏற்படுறது. இப்படி அனுஷ்டானத்துல எனக்கு இந்த ஊர்ல இவ்வளவுதான் முடியறது சுவாமின்னா அனுஷ்டானத்திலயும் அப்படிதான் போறது, வைராக்கியத்திலயும் நான் ஒன்னும் பெரிய வைராக்கியசாலி இல்ல சுவாமின்னு சொல்லிக்கிறோம். நாம இப்படி ஒரு நாமளே நம்மள ஏமாத்திக்கிறோம். நமக்கு வைராக்கியம் வராது போயிடுமா? நமக்கு பக்தி வராது போயிடுமா? நமக்கு ஞானம் வராது போயிடுமா? எல்லாம் தான் வரும். ஆனா நமக்கு அதுல ஊற்றம் இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. ஊற்றம் தான் வரவழிக்காத பண்றது. ஆனா இதர விஷயங்கள்ல நமக்கு 1000 மடங்கு ஊற்றம் இருந்துட்டு இருக்கு. ஆகையால இதர விஷயங்கள்லயே நாம எப்ப பார்த்தாலும் ஈடுபடுறவர்களாக நாம இருந்துட்டு இருக்கோம். இந்த நிலை மாறணும்ன்றதுக்காக தான் ஆழ்வான் தன்னிடத்துல எல்லா தோஷமும் இருக்கிறதாக ஏறி சென்று நைச்சானுசந்தானத்தினால சொல்லி சொல்றார். லப்தேஷு துர்லபதரேஷ்வபி வஞ்சிதேஷு ஜாதா சஹஸ்ர குணதஹ ப்ரதிலம்பனேபி. நஜாது காமஹா காமானாம் உபபோகேன சாம்யதி அவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூயேவ அபிவர்தே. இது மகாபாரதத்துல சொல்ற ஒரு வார்த்தை. நம்மளுடைய ஆசை இருந்துருக்க, நாம் ஆசைப்பட்ட வஸ்துவை அடைஞ்ச மாத்திரத்தினாலேயே உபசாமியத்தை அது போருன்ற எண்ணம் நமக்கு வரதில்லை. இப்ப என்ன பண்றோம், என்ன ஆறுது அப்படின்னா, ஹவிஷா கிருஷ்ணவர்த்மேவ பூயேவ அபிவர்தே. இந்த நெருப்பு அக்னியில ஹவிஸ், அதாவது ஆஜ்யம் மாதிரி ஹவிஸோ சமீத்தோ இதெல்லாம் போட்டோம்னாக்க மேல மேல புகை விளந்துட்டு மேல மேல வளர்ற மாதிரிதான். ஒரு வஸ்து கடைச்சுடுத்தேன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு திருப்தின்றது வரது இல்லையே. ஆகையெல்லாம் இத திருப்தி வரணும், எத்திதம் மமதேவேச ததாஜ்ஞாபிய மாதவான்னு மகர்ஷி சொல்ற மாதிரி எனக்கு எது நல்லதோ அது பெருமாளுக்கு தெரியும். எனக்கு எது நல்லதுன்னு எவ்வளவு மாத்திரம் இருந்தா நல்லது, எதில் ஆசைப்பட்டா எனக்கு நல்லதுன்றது பெருமாளுக்கு தெரிஞ்சதா இருக்கிறதுனால அதில் பிரவருத்தியை ஏற்படுத்தி அந்த விஷயத்தை நமக்கு கொடுத்து அதோட திருப்தி அடையும்படியாக பண்ணணும். அப்படிதான் நம்மளுடைய ஒரு எண்ணம் இருக்கணும். ஆனா லோகத்துல விபரீதமாக தான் இருந்துருக்கு. ஆகையால இது லோகம் எவ்வளவு அப்படியே ஒரு குடம் நிறைய தங்கத்தை கொண்டு வந்து கொடுத்தா கூட அர்த்தார்த்திகளாக இருக்கவாளுக்கு அதுல திருப்தி வரப்போறது இல்லை. இந்த ஊர் முழுக்க நம்மள்தாவே யுவாசியா சாது யுவாத்தியாயக ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தசேயம் பிருத்திவி சர்வாவித்தசிய பூர்ணா சாத்னு எல்லா வளங்களுடன் இருக்கிற பூமி முழுக்க ஒன்னிதான்னு சொன்னா கூட நமக்கு திருப்தி வரப்போறது இல்லை. இப்படி எல்லாம் தான் லோகத்துல இருந்துருக்கு. இந்த நிலை மாறாத வரைக்கும் பகவத் பக்தின்றது ஏற்படாது. எம்பெருமானுடைய கட்டாட்சத்துக்கு நாம பாத்திரமாக ஆவோம்னு சொல்ல முடியாது. ஆழ்வான் தனக்கு இந்த மாதிரி நிலை இருந்துருக்கு, இந்த நிலை நமக்கு மாறணும்னுட்டு ஆழ்வான் பிரார்த்தனை பண்ணுவதற்காக இந்த நைத்திய அனுசந்தானத்தை நாம அவர் பண்றார். லப்யேஷு துர்லபதரேஷு அபி வஞ்சிதேஷு ஜாதா சஹஸ்ர குணதஹ பிரதிலம்பனேபி விக்னைர்ஹதேஷு அபி சதேஷு சமூல காதம் வர்த்திஷ்ணுரேவ நது சாம்யதி ஹந்த த்ருஷ்ணாஹ. நமக்கும் இந்த மாதிரி ஆழ்வான் அவருக்கு சாய்க்கிறார். நம்மள மாதிரி இருக்கவளுக்காக தான் சொல்றேன், இந்த ஆசை வளர வேண்டாம், நல்லதுல ஆசை வளரட்டும், மீதி விஷயங்கள்ல ஆசை வளர வேண்டான்னு யாரிடத்துல பிரார்த்திக்கிறதுன்னா ஆழ்வான் இடத்துலயும் அவர் காண்பிச்சு கொடுக்கிற தேவ பெருமாள் இடத்துலயும் தான் பிரார்த்தனை பண்ணணும். அந்த தேவ பெருமாளுடைய அனுகிரகத்தினால நமக்கு வைராக்கியம் வரணும். அல்ப வஸ்துக்கள்ல ஒரு ஆசை நமக்கு வரக்கூடாது. இப்படி எம்பெருமான் ஆச்சாரியாலும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.